ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಶುಕ್ಲಾಂ ವರಧರಂ ದೇವಂ ಶಶಿವರ್ಣಂ ಚತುರ್ಭುಜಂ ಪ್ರಸನ್ನವದನಂ ಧ್ಯಾಯೇತ್ ಸರ್ವವಿಘ್ನೋಪಶಾಂತಯೇ. ವಾಗೀಶಾದ್ಯಾ ಸುಮನಸಃ ಸರ್ವಾರ್ಥಾನಾಂ ಉಪಕ್ರಮೇ ಯಂ ನತ್ವಾ ಕೃತಕೃತ್ಯಾ ಸ್ಯುಃ ತಂ ನಮಾಮಿ ಗಜಾನನಂ. ಗುರುರ್ಬ್ರಹ್ಮಾ ಗುರುರ್ವಿಷ್ಣು ಗುರುರ್ದೇವೋ ಮಹೇಶ್ವರಃ ಗುರುಸಾಕ್ಷಾತ್ ಪರಂ ಬ್ರಹ್ಮ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರವೇ ನಮಃ. ಅಖಂಡಮಂಡಲಾಕಾರಂ ವ್ಯಾಪ್ತಂ ಯೇನ ಚರಾಚರಂ ತತ್ಪದಂ ದರ್ಶಿತಂ ಯೇನ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರವೇ ನಮಃ. ದುರ್ಭಿರ್ಯುಕ್ತಾ ಚ ದುರ್ಭಿಸ್ಫಟಿಕ ಮಣಿಮಯೀ ಮಕ್ಷಮಾಲಾಂ ದಧಾನ ಹಸ್ತೇನೈಕೇನ ಪದ್ಮಂ ಸಿತಮಪಿ ಚಷುಕಂ ಪುಸ್ತಕಂ ಚಾಪರೇಣ ಭಾಸಾ ಕುಂದೇಂದು ಶಂಖ ಸ್ಫಟಿಕ ಮಣಿ ನಿಭಾ ಭಾಸಮಾನಾ ಸಮಾನಾ ಸಾಮೇಯ ವಾಗ್ದೇವತೇಯಂ ನಿವಸತು ವದನೆ ಸರ್ವದಾ ಸುಪ್ರಸನ್ನಾ. ಕೂಜಂತಂ ರಾಮ ರಾಮೇತಿ ಮಧುರಂ ಮಧುರಾಕ್ಷರಂ ಆರುಹ್ಯ ಕವಿತಾ ಶಾಖಾಂ ವಂದೇ ವಾಲ್ಮೀಕಿ ಕೋಕಿಲಂ. ಯಃ ಪಿಬನ್ ಸತತಂ ರಾಮಚರಿತಾಮೃತ ಸಾಗರಂ ಅತೃಪ್ತಸ್ಥಂ ಮುನಿಂ ವಂದೇ ಪ್ರಾಚೇತ ಸಮಕಲ್ಮಷಂ. ಗೋಷ್ಪತೀಕೃತವಾರೀಶಂ ಮಶಕೀಕೃತರಾಕ್ಷಸಂ. ರಾಮಾಯಣ ಮಹಾಮಾಲಾ ರತ್ನಂ ವಂದೇ ಅನಿಲಾತ್ಮಜಂ. ಅಂಜನಾನಂದನಂ ವೀರಂ ಜಾನಕೀ ಶೋಕನಾಶನಂ ಕಪೀಶಮಕ್ಷಹಂತಾರಂ ವಂದೇ ಲಂಕಾಭಯಂಕರಂ. ಉಲ್ಲಂಘ್ಯ ಸಿಂಧೋತ್ಸಲಿಲಂ ಸಲೀಲಂ ಯಶೋಕವನ್ಯಂ ಜನಕಾತ್ಮಜಾಯಾಃ. ಆದಾಯ ತೇನೈವ ದದಾಹಲಂಕಾಂ ನಮಾಮಿ ತಂ ಪ್ರಾಂಜಲಿರಾಂಜನೇಯಂ. ಆಂಜನೇಯಮಧಿಪಾಟಲಾನನಂ ಕಾಂಜನಾದ್ರಿಕಮನೀಯ ವಿಗ್ರಹಂ ಪಾರಿಜಾತತರು ಮೂಲವಾಸಿನಂ ಭಾವಯಾಮಿ ಪವಮಾನನಂದನಂ. ಯತ್ರ ಯತ್ರ ರಘುನಾಥ ಕೀರ್ತನಂ ತತ್ರ ತತ್ರ ಕೃತಮಸ್ತಕಾಂಜಲಿಂ ಬಾಷ್ಪವಾರಿ ಪರಿಪೂರ್ಣಲೋಚನಂ ಮಾರುತಿಂ ನಮತ ರಾಕ್ಷಸಾಂತಕಂ. ಮನೋಜವಂ ಮಾರುತತುಲ್ಯವೇಗಂ ಜಿತೇಂದ್ರಿಯಂ ಬುದ್ಧಿಮತಾಂ ವರಿಷ್ಠಂ ವಾತಾತ್ಮಜಂ ವಾನರಯೂಥ ಮುಖ್ಯಂ ಶ್ರೀರಾಮದೂತಂ ಶಿರಸಾ ನಮಾಮಿ. ವೈದೇಹೀ ಸಹಿತಂ ಸುರದ್ರುಮತಲೇ ಹೈಮೇ ಮಹಾಮಂಡಪೇ ಮಧ್ಯೇ ಪುಷ್ಪಗಮಾಸನೇ ಮಣಿಮಯೇ ವೀರಾಸನೇ ಸಂಸ್ಥಿತಂ. ಅಗ್ರೇ ವಾಚಯತಿ ಪ್ರಭಂಜನ ಸುತೇ ತತ್ವಂ ಮುನಿಭ್ಯಃ ಪರಂ ವ್ಯಾಖ್ಯಾಂತಂ ಭರತಾದಿಭಿಃ ಪರಿವೃತಂ ರಾಮಂ ಭಜೇ ಶ್ಯಾಮಳಂ. ವಾಮೇ ಭೂಮಿಸುತಾ ಪುರಸ್ತು ಹನುಮಾನ್ ಪಶ್ಚಾತ್ ಸುಮಿತ್ರಾ ಸುತಃ ಶತ್ರುಘ್ನೋ ಭರದಶ್ಚ ಪಾರ್ಶ್ವದಲಯೋರ್ವಾಯುವಾದಿಕೋಣೇಷು ಚ. ಸುಗ್ರೀವಶ್ಚ ವಿಭೀಷಣಶ್ಚ ಯುವರಾಟ್ ತಾರಾಸುತೋ ಜಾಂಬವಾನ್ ಮಧ್ಯೇ ನೀಲಸರೋಜಕೋಮಲರುಚಿಂ ರಾಮಂ ಭಜೇ ಶ್ಯಾಮಳಂ. ರಾಮಂ ರಾಮಾನುಜಂ ಸೀತಾಂ ಭರತಂ ಭರತಾನುಜಂ ಸುಗ್ರೀವಂ ವಾಯುಸೂನುಂ ಚ ಪ್ರಣಮಾಮಿ ಪುನಃ ಪುನಃ. ನಮೋಸ್ತು ರಾಮಾಯ ಲಕ್ಷ್ಮಣಾಯ ದೇವ್ಯೈ ಚ ತಸ್ಯೈ ಜನಕಾತ್ಮಜಾಯೈ. ನಮೋಸ್ತು ರುದ್ರೇಂದ್ರಯಮಾನಿಲೇಭ್ಯೋ ನಮೋಸ್ತು ಚಂದ್ರಾರ್ಕಮರುದ್ಗಣೇಭ್ಯಃ. ಚರಿತಂ ರಘುನಾಥಸ್ಯ ಶತಕೋಟಿ ಪ್ರವಿಸ್ತರಂ ಏಕೈಕಮಕ್ಷರಂ ಪುಂಸಾ ಮಹಾಪಾತಕನಾಶನಂ. ವಾಲ್ಮೀಕಿ ಗಿರಿಸಂ ಭೂತಾರಾಮಾಂ ಭೋ ನಿಧಿ ಸಂಗತಾ ಶ್ರೀಮದ್ ರಾಮಾಯಣೀ ಗಂಗಾ ಪುನಾತಿ ಭುವನತ್ರಯಂ. ವಾಲ್ಮೀಕೇರ್ಮುನಿಸಿಂಹಸ್ಯ ಕವಿತಾ ವನಚಾರಿಣಃ ಶೃಣ್ವನ್ ರಾಮಾಯಣ ಕಥಾನಾದಂ ಕೋನಯಾತಿ ಪರಾಂಗತಿಂ. ಜಾನಕೀ ಕಾಂತಸ್ಮರಣಂ ಜಯ ಜಯ ರಾಮ ರಾಮ ಆಂಜನೇಯ ಸ್ವಾಮಿನಃ ಜಯ. ನಂಬರ್ நேற்று லவகுஷர்கள் வந்து ராமருடைய சபையில ராமருக்கு முன்னாடி எல்லாரும் ஜனங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது ராமாயணம் சொல்ல தொடங்குறார் அப்படின்னு மார்க்கம் அப்படிங்கிற ஒரு கான சம்பிரதாயத்துல அவ வந்து பாடத் தொடங்கினா. அதை கேட்டு ஆச்சரியப்படக்கூடிய ராமர் சந்தோஷமடைந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம நேற்று பார்த்தோம். மேலும் அவ சொல்லக்கூடிய ராமாயணம் துவக்கம் அதுல முதல்ல என்ன வர்ணனை அப்படின்னா அயோத்தியா எப்படி இருந்தது. அயோத்தியாபுரி ஏன்னா ராமர் வசித்த இடம் அயோத்தியா. அப்போ ராமருக்கு எவ்வளவு பெருமை இருக்கோ அதுக்கு ஏதாப்புல பெருமை அயோத்தியாக்கும் உண்டு இருக்கணுமே. அதனாலே முதல்ல அயோத்தியை பற்றி சொல்ல தொடங்குறார் அஞ்சாவது சர்க்கம். கோசலோ நாம முதிதான் ஸ்வீதோ ஜனபதோ மகான் நிவிஷ்ட சரயோ தீரே பிரபூத தனதான்யவான். முதிதான் ஸ்வீதான் ரொம்ப சந்தோஷம் பூண்டதும், ரொம்ப நல்லா சமிருத்தி செழித்து வளர்ந்ததும், நிறைய தனதானியங்கள் எல்லாம் நிறைந்த கோசலஹா நாம, கோசலம் என்கின்ற ரொம்ப பிரசித்தி அடைஞ்ச ரொம்ப பேர் வாய்ந்த புகழ் பெற்ற ஒரு தேசம் இருந்துதான். எங்க அப்படின்னா சரயூ தீரே, சரயூ தீரத்துல, சரயூ நதிக்கரையில பக்கத்துல அயோத்தியா அப்படிங்கிற கோசலம் அப்படிங்கிற ராஜம் இருந்தது. அயோத்தியா நாம நகரின் தத்ராசீத்லோக விஸ்ருதா மனசா மானவேந்திரேண யா புரி நிர்மிதா ஸ்வயம் ஆயதா தசசத்வேச யோஜனானி மகாபுரி ஸ்ரீமதி த்ரீணி விஸ்தீர்ணா சுவிபக்த மகாபத ராஜமார்கேண மகதா சுவிபக்தேன சோபிதா முக்த புஷ்பாவகீர்ணேன ஜலசிக்தேன நித்யஷஹ. அயோத்தியா என்கின்ற லோக விஸ்ருதா உலகத்துக்கே தெரியக்கூடிய ஒரு நகரி, ஒரு நகரம் இருந்துதான் அங்க கோசல ராஜ்யத்துல, கோசல தேசத்துல அயோத்தியா அப்படிங்கிற ஒரு பட்டணம் இருந்தது. அது எப்படி இருந்ததான், தசச த்வேச யோஜனானி, பத்து ரெண்டு யோஜனைகள், பத்தும் ரெண்டு பன்னெண்டு யோஜனைகள், ரொம்ப பெருசா தீர்க்கம் உள்ள ஒரு பட்டணம். அதுல முக்கியமான நகரம் ஸ்ரீயோட கூடின நகரம், ஏன்னா லட்சுமி தாயார் அங்க நிவசிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்றா. என்ன ராமரே வந்துட்டார், மகாலட்சுமி தாயார் வரமாட்டாரா? அதே மாதிரிதான் த்ரீணி விஸ்தீர்ணா, மூணு யோஜனை விஸ்தீர்ணமாம் சுவிபக்த மகாபதாக. நன்னா பார்த்து பார்த்து டிவைட் பண்ணி இருக்கலாம் ஒரு ஒரு சின்ன சின்ன சின்ன சின்ன நம்ம கிராமம் மட்டுமா அயோத்தியா பட்டணத்தை நகரத்தை பண்ணியிருக்கா. மகதா சுவிபக்தேன முக்த புஷ்பாவகீர்ணேன நித்யஷஹம், என்ன புஷ்பங்களால நிறைக்கப்பட்டது. ஏன்னா எந்த ஒரு இடத்துல சந்தோஷம், எந்த ஒரு தேசத்துல சந்தோஷம் நிரம்பி இருக்கோ, எந்த ஒரு தேசத்துல தர்மங்கள் நடக்கிறதோ, ஏன்னா தர்மம் பண்ணினாதானே தேவர்கள் எல்லாம் சந்தோஷம் அடைவார்கள். இது பகவத்கீதால சொல்ற, பரஸ்பரம் பாவயந்தா ஸ்ரேயப்பரம வாக்கியதா அப்படின்னு. என்னது அர்த்தம், பகவான் முன்னாடி சொல்றார், நீங்கள் தேவருக்கு வேண்டி யாகங்கள் யக்கங்கள் எல்லாம் பண்ணணும், அதற்கு ஹவிஸ் போடுறவன் அந்த ஹவிஸ் தான் அவளுக்கு உண்டான போஜனம். அவ இந்த யாகத்தினால அவ சந்தோஷம் அடையறா, அவ உங்களுக்கு திருப்பி மழை தந்து உங்களுக்கு வேண்ட தனதானியங்கள் எல்லாம் தந்து சந்தோஷப்படுத்துவா. இப்படி பரஸ்பரம் பாவயந்தா, பரஸ்பரம் தேவர்களுக்கும் நம்மளுக்கும் மனுஷாளுக்கும் ஒரு பரஸ்பரம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து ஸ்ரேயஹா பரம வாப்ஸ்யதா, ஸ்ரேயஸே அடையுங்கோ அப்படின்னு சொல்றா கிருஷ்ணர். அதே மாதிரிதான் அங்க அயோத்தியா நகரியில எல்லாரும் தர்மம் பண்ணிட்டு இருந்ததுனாலேயே தேவர்கள்லாம் சந்தோஷம் அடைஞ்சார்கள். அதனாலேயே புஷ்பங்கள் ஜலம் அங்க சொல்ற ஜலசித்தேன ராஜமார்கேன சோபிதாம், அதாவது அழகா வெள்ளம் நனைஞ்சு ராஜமார்க்கம் பூரா வெள்ளம் நனைஞ்சு இருக்குமா. என்ன அப்படின்னா என்ன அர்த்தம், நன்னா மழை வேண்ட காலத்துல மழை நன்னா வந்து ஜலத்துக்கு எந்த பஞ்சமும் இல்லாமல் புஷ்பங்கள் எல்லாம் சந்தோஷமாக விடர்ந்து இருக்கக்கூடிய அழகான அயோத்தியா நகரி என்று சொல்ற. தாம் து ராஜா தசரதோ மகாராஷ்டிர விவர்தன புரீமாவாச யாமாச திவம் தேவபதிர்யதாம். தேவலோகத்துல தேவேந்திரன மாதிரி, தேவேந்திரன் எப்படி தன்னுடைய தேவலோகத்தை வச்சுட்டு இருக்காரோ அதேபடி அயோத்தியா இருந்துதான். தேவலோகத்துக்கு ஒப்பிட்டு பார்க்கலாமாம் அயோத்தியா நகரியை. மேலும் என்னெல்லாம் அப்படின்னா தோரணங்கள் எல்லாம் தொங்கப்பட்டிருக்கு, சித்திரக்காரர்கள் எல்லாம் சித்திர வேலைக்காரர் எல்லாம் பண்ணி அழகா சித்திரம் எல்லாம் நிறைஞ்சு இருக்க கூட்டின அயோத்தியா. மேலும் என்ன அப்படின்னா ராஜாவரத்தை ராஜாக்கு ஒரு மங்களசாசனம் மாதிரி சொல்லுவா அளவா அப்படி நிறைஞ்சு இருப்பாள். நான் பண்ணறேன்னு போட்டி போட்டுட்டு வருவா அந்த ராஜாவை புகழ்த்துறதுக்கு, வாழ்த்தி சொல்லறதுக்கு அவ வருவா. அப்படி நிறைஞ்சு இருக்க கூடினதும் ஸ்ரீமதின் ஸ்ரீ ஸ்ரீயோடு இருக்க கூடினது. மேலும் சாட்டாள துவஜவதீம் அப்படிங்கிறார், பெரிய பெரிய பெரிய துவஜங்கள் இருக்கக்கூடியதும். சதக்னி சத சம்பிரதாம் தாம் மகதீம் புரியம் சர்வத. சதக்னி சத சம்பிரதாம்னா பீரங்கி இருக்கே, அது சதங்களால நூறுகணக்கில் நிறைக்கப்பட்டது. மேலும் அழகான உத்யானம், உத்யானங்கள் எல்லாம் இருக்கு. உத்யானம்னா கார்டன், கார்டன் தான் நிறைஞ்சு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செழித்து வளர்ந்துருக்கு எல்லாமே. மேலும் யாராலையும் அந்த பட்டணத்துக்குள்ள அந்த நகரிக்குள்ள தாண்ட முடியாத அளவுக்கு, அதாவது எதிரிகள் யாராவது வருதுன்னா, எதிரிகளே இல்லை ஆனா எதிரிகள் யாராவது வருதுன்னா தாண்டவே முடியாதாம், அப்படி ஒரு பெரிய கோட்டையா. வேற அந்நேகி துராசதம், அந்நியர்களால தாண்டவே முடியாத ஒரு பெரிய கோட்டை அந்த அயோத்தியாபுரியில. மேலும் வாஜிவாரண சம்பூர்ணம் கோபி புஷ்டைஹி கரைஹினா, குதிரைகள் யானைகள் பசுக்கள் ஒட்டகங்கள் கழுதைகள் எல்லாம் நிறைஞ்சு இருக்க கூடினது. கூட்டம் கூட்டமா அங்க சௌக்கியமா வாழ்ந்துட்டு இருக்க கூடின தேசம். பின்ன நானா தேசத்திலேந்து பல பல இடத்திலேந்து வணிபிகி வான் வியாபாரம் பண்றதுக்காக பிசினஸ் பண்றதுக்காக அயோத்தியா தேசம்தான் ஆசிரியம் அப்படின்னு எல்லாரும் வந்துடுவாளாம். அப்படி சோபிக்க கூடின ஒரு நகரம். மேலும் என்ன சொல்றா, ஸ்திரீகளுக்கெல்லாம் அவளுக்கு வேண்ட விஷயங்கள், வது நாடக சங்கைகி சம்யுக்தாம், ஸ்திரீகளுக்கு வேண்ட நர்த்தனம் போன்ற கலைகள் எல்லாம் நல்லா சந்தோஷமாக ஆடக்கூடின, சந்தோஷமாக இருக்கக்கூடின ஒரு நகரம். ரத்னங்கள் எல்லாம், அதாவது நம்மளுடைய ஆமெல்லாம் எப்படி இருக்கும், சிமெண்ட் கல் எல்லாம் வச்சுட்டு இருக்கோம் அல்லவா, அயோத்தியால எப்படின்னா ரத்னங்கள் எல்லாரோட ஆத்துலயும் இருக்குமா, அப்படி ரத்னங்கள் பதித்த மாளிகை மாதிரி இருக்கக்கூடியது, அப்படி பர்வதங்கள் மாதிரி சோபிக்க கூடின எல்லாம் அந்த அயோத்தியா பூரா ஜுவலிக்கிறதா. ஐஸ்வர்யம் பூர்ணமா இருக்கக்கூடிய இடம், உத்தம ஸ்திரீகள் எல்லாம் நிறைஞ்சு இருக்கக்கூடிய இடம், ரத்னங்களால கட்டப்பட்ட பெரிய பெரிய மாளிகைகள், கிரகம் கிரகம் அங்க கிரகம் எல்லாம் சொன்ன மாதிரி ரத்னங்கள் நிறைக்கப்பட்டது. ஜலம் எல்லாம் எப்படி இருக்குமா, ரசோதகம் இக்ஷு காண்ட, அதாவது கரும்பு இருக்குமே கரும்பு சட்டை எப்படி தித்திக்கும், அது ஆட்டமா இருக்குமாம் ஜலம். அப்படி துந்துபிகி மிருதங்கைஹி வீணாபிகி பனவைஹி, அதாவது மிருதங்க மிருதங்கம் வீணை மத்தளம் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பூமியிலேயே உத்தமமான தபஸ்னால சித்தர்கள் எல்லாம் அடைஞ்சிருப்பாளே அவெல்லாம் இங்கேதான் வந்து தங்குறாளாம், அயோத்தியாலதான் நினைஞ்சிருக்காளாம். தேவலோகத்துல தேவலோகத்துல இந்திரனாகட்டும் குபேரனாகட்டும் யமனாகட்டும் வருணனாகட்டும் எதுக்கு, ஸ்வயம்பூவான பிரம்மாவுடைய அழகார்ந்த இடம் கூட இப்படி நிறைஞ்சு இருக்குமா கேட்டா தெரியாது, அப்பேற்பட்ட அயோத்தியா அப்படின்னு அயோத்தியா நகரைய வர்ணிச்சுட்டே இருக்கா. மேலுக்கு மேல் என்ன சொல்றா அப்படின்னா, அங்க எப்பேற்பட்ட கழிவுகள் எல்லாம் இருக்கு, அதாவது இதுல எல்லாம் ஜனங்கள் வந்து ரொம்ப புகழ் வாய்ந்திருக்கா அப்படின்னு சொல்றா. லகுஹஸ்தா, அஸ்திரத்துல ரொம்ப என்ன பாண்டித்யம் உள்ளவா சமர்த்தர்கள், அப்புறம் ஒரு ஒரு இன்னொருத்தருடைய சகாயம் ஹெல்ப் இல்லாம சத்தத்தினாலேயே பார்த்து அம்பைய கூடினவா அப்படி. மேலும் சிங்கங்கள் போன்ற கோரமான மிருகங்கள் எல்லாம் தன்னுடைய பலம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த ஜனங்கள் ஆயுதத்துல காட்டுவாளாம். சிங்கத்தினுடைய பலம் எப்படி, அந்த பலத்தை அயோத்தியாபுரியில் இருக்கக்கூடிய ஜனங்கள் தங்களுடைய ஆயுதத்திலே காட்டுவா. மகாரதர்களா இருந்தா, கீர்த்தி பூண்டவர்களா இருந்தா, யாகம் பண்றவர்களா இருந்தா, நல்ல குணங்கள் தெரிஞ்சு இருக்கக்கூடியவாளா இருந்தா, வேதங்களும் ஆறு வேத அங்கங்களையும் நன்கு புரிஞ்சின்றவாளா இருந்தா, தெரிஞ்சுண்டு அதை உள்வாங்கினவாளா இருந்தா, நிறைய தானம் பண்ணுவாளாம் சகஸ்ரதை. ஏன்னா தானம் தான் அவளுக்கு முக்கியம், நிறைஞ்சிருக்கும் இவாளுக்கும் கொடுக்கிறவாளுக்கும் நிறைஞ்சிருக்கும். அப்படி தானம் பண்ணுவா சஹஸ்ரதை. மேலும் சத்தியரதைஹி, சத்தியம் மட்டுமே, சத்தியத்துல மட்டும்தான் அவளுக்கு ஆசை. சத்தியரதைஹி மகாத்மபிஹி, மகாத்களும், கேவலைஹி ரிஷிபிஹி. கேவலைஹினா ஏதோ ஒரு கேவலம் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கப்படாது. அப்படின்னா அதாவது எதுக்கும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத ரிஷிகள் அப்படிங்கிற கேவலைகி ரிஷிபிகி, அப்பேற்பட்ட ரிஷிகளாலையும், மகர்ஷிகள் பைகி, மகர்ஷிக்கு துல்லியமாக இருக்கக்கூடிய திஜோத்தமைச்ச பிராமணோத்தமர்கள் அவளாலையும் ஆபிருத்தாம் தாம் புரீம் ததா தசரதா, சூழப்பட்ட அந்த பட்டணத்தை, தாம் புரியும் அந்த புரியை, எந்த புரி, அயோத்தியா புரியை, அந்த காலத்துல தசரதா ராஜா ஆவாசயாமாச, தசரதன் அப்படிங்கிற ராஜா ஆண்டு கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி அயோத்தியாபுரியுடைய வர்ணனை. அந்த அயோத்தியால யாரெல்லாம் இருந்தா இப்படி சந்தோஷமா இருந்தார்கள், அந்த அயோத்தியால யாரெல்லாம் வந்து நிவசிச்சிருந்தார்கள் அப்படின்னு ஒரு விஸ்தாரமா சொல்லி அந்த அஞ்சாவது சர்க்கம் பூர்த்தி பண்றா. எப்படின்னா அந்த அயோத்தியாபுரியை யாரு ஆண்டுருந்தா அப்படின்னா தசரதர் அப்படிங்கிற ராஜா ஆண்டிருந்தார். புரி மாவாசயா மாச ராஜா தசரதத்ததா அப்படின்னு சொல்லி அந்த சர்க்கம் பூர்த்தியாவது. இத்யாஸ்ரீ ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதி காவியே பாலகாண்டே பஞ்சம சர்க்கஹ. ஜானகி காந்த ஸ்மரணம், ஜெய ஜெய ராம ராம. சரி, இப்போ அயோத்தியாபுரியுடைய வர்ணனம் பார்த்தாச்சு. அடுத்தது யாரு வர்ணனை அப்படின்னா, எதுல நிறுத்தி இருக்காரு தசரதர் அப்படிங்கிற சக்கரவர்த்தி ஆண்டுன்றிருந்தார் அந்த நகரியை என்று சொன்னோம். அப்ப தசரதர் எப்படி ஆண்டுண்டார் அப்படின்னு தானே கேள்வி வரணும். அதுக்கு பதிலாகவே அமைஞ்சிருக்க ஆறாவது சர்க்கம், எப்படி தசரத சக்கரவர்த்தியுடைய ராஜ்ய பரிபாலனம் இருந்தது அப்படின்னு பாக்கறோம், பார்க்க போறோம். தஸ்யாம் பூர்யாமயோத்யாயாம் சர்வவி சர்வ சங்கிரஹ தீர்கதர்ஷி மகா தேஜாஹ பௌரஜானபத பிரியஹ. அந்த அயோத்தியை அப்படிங்கிற புரியாம் புரியல சர்வஜ்ஞனும் சர்வசங்கிரக எல்லாருக்கும் வசப்படுத்த கூடினவரும் தீர்க்கதர்ஷி. அப்படின்னா தீர்க்கதர்ஷி ராமருக்கும் சொல்லுவா. தீர்க்கதர்ஷி என்ன என்னது, வரக்கூடிய விஷயங்களை முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது. இப்போ நம்மளுக்கு என்னது, இன்னைக்கு அடுத்த நிமிஷம் என்ன நடக்குன்னே தெரியாது. அப்படி இருக்கிறது இவாள்லாம் தீர்க்கதரிசி, வரக்கூடிய விஷயங்கள் நம்ம ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் பார்த்துட்டு தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். அது சரியா கணிக்கம் பண்ணுவாளாம் தீர்க்கதரிசி. தசரதர் வந்து அப்படி அப்பேற்பட்டவர் தீர்க்கதரிசி. மகா தேஜாக, மகா தேஜஸ்வியா இருக்கக்கூடியவர். பௌரஜானபத பிரியஹ, அதாவது அந்த அயோத்தியா நகரில ஒரு ராஜா இருக்கார். ஒருத்தருக்கு ராஜாவை பிடிக்கலை அப்படின்னு சொல்லவே மாட்டார், எல்லாருக்கும் பிடிக்குமா. பௌர ஜானபதப்பிரியாக, ஏன்னா அந்த ஜனங்களுக்கு வேண்டிதானே அந்த ராஜா இருந்தார் தசரத ராஜா. அப்படி இருக்கிறத நம்மளுக்கு வேண்டி இருக்கா ஒருத்தர் அப்படின்னா நம்மளுக்கு பிடிக்காம ஆயிடுவோம். அப்படி எல்லாம் அங்க இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் ராஜாவை பிடிச்சுருந்துதான். இக்ஷ்வாகுனாம் அதினதஹ, இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்தவர். யஜ்வாக தர்மரதஹ வஷீ, அதிரத்தனா இருக்கக்கூடியவர், யாகங்கள் பண்ணக்கூடியவர். ஏன் அதை எடுத்து சொல்றான்னா, தர்மத்தில் ஒரு பங்கு யாகம் பண்ணுவது அப்படின்னு. தர்மரதா, தர்மத்திலேயே மனசு ஆழ்ந்தவர். வஷி, எல்லாரையும் தன்னுடைய வசத்துக்கு ஆக்கக்கூடியவர். ஏன் அப்படின்னா, நல்ல குணம் இருந்தாலே எல்லாரும் வசப்பட்டு விடுவா, இதுதான் விஷயம். ராமர்கிட்டயே நம்ம எல்லாம் வசப்படுறோம், அவருடைய குணத்துக்கு தானே, அவருடைய நடத்தைக்கு தானே, அவருடைய சத்தியத்துக்கு தானே, அவருடைய தர்மத்துக்கு தானே. அப்படி நம்மளும் இருந்தா நம்மளையும் நம்மளுக்கும் எல்லாரையும் வசப்படுத்தலாம். தசரதரும் எல்லாரையும் வசப்படுத்தலாம், அதனால வஷி என்று தசரதர சொல்ற. மகர்ஷி கல்பஹ ராஜ ரிஷி, மகா முனீஸ்வரர்களுக்கெல்லாம் ராஜ ரிஷி ஆகுமா. த்ரிஷு லோகேஷு விஸ்ருதஹ பலவான் நிகதாமித்ரஹ மூணு உலகங்கள்லயும் திரிசூலோகேஸ்வரர் தசரதர் அப்படின்னு சொன்னா மூணு உலகங்களுக்கும் தெரியுமா, அப்பேற்பட்ட பலவான் சதுரங்க சைன்யங்கள் எல்லாம் சேர்ந்து பலவானா இருக்க திருடகாத்திரனா இருக்க கூடவர், நிகதா மித்ரஹ சத்ருக்களை அடியோடு ஒழிப்பவர், மித்ரவான் விஜிதேந்திர மித்ரவான்னா நிறைய சிநேகிதர்கள் நிறைய இருந்தாலும், விஜிதேந்திரியாக இதுதான் ரொம்ப முக்கியம், இந்திரியங்களை ஜெயித்தவன் அப்படிங்கிற தனங்களாலையும் மற்ற சித்திகளாலையும் இந்திரனும் குபேரனுக்கும் துல்லியமாம் இந்த தசரத மகாராஜா. இப்போ குபேரனிட்ட தனம் எத்திர அப்படின்னு பார்த்தா இந்த தசரதத்தையும் பார்த்தா ஒப்பிட்டு பார்க்கலாமா, குபேரனுக்கு துல்லியமா இருப்பான் தசரதர். சரி, நிறைய சித்திகள் இருக்கே, அஷ்ட சித்திகள் எல்லாம் இருக்கே, சித்திகள் எல்லாம் பார்த்து இந்திரனுக்கும் தசரத ராஜாவும் வச்சு பார்த்தா ரெண்டு பேரும் துல்லியமா இருப்பாளர், அப்படி துல்லியம். அப்படி ராஜாவா இருக்கக்கூடிய தசரதர் மகா தேஜஸ்வியான மனு சக்கரவர்த்தி லோகத்தை காப்பாத்தும்படியாக இந்த ஜகத்தையே காப்பாத்தினார் தசரதர். ஏன் இந்த ஜகத்தையே காப்பாத்தினார் நீங்க சொல்றா, ஜெகத் அபாலயத்து அவர் அயோத்தியா புரியதானே காப்பாத்தினார் அப்படின்னா, இப்போ எல்லா மனுஷனுக்கும் யோசிக்கக்கூடிய விஷயம், ஒரு மனிதன் நான் நன்னானா இந்த உலகம் நன்னாயிடுமோ அப்படின்னு ஒரு கேள்வி மனசுல வரும், தீர்ச்சியா நன்னாகும். ஏன்னா நான் நன்னாவத நான் ஒழுங்கா இருக்கேன், தர்மப்படி இருக்கேன், சத்தியத்தோட இருக்கேன் அப்படின்னு நான் ஒழுங்கான வாழ்க்கையை வாழறேன் என்றால் என்னை பார்த்து ஒருவராது மாறுவர், அப்படி ரெண்டு பேரும் பார்த்தா இன்னொருவர், உலகமே மாறிடுமா கேட்டா அடுத்த க்ஷணத்துல மாறுமா கேட்டா தெரியாது, ஆனால் கண்டிப்பாக மாறும். அதுதான் சொல்றார், அவர் ஒருத்தர் தர்மப்படி இருந்தார் தசரத ராஜா, அந்த அயோத்தியாபுரியை சந்தோஷமா வச்சிருந்தார், அந்த ஜனங்களுக்கு எல்லாம் எந்த குறைவும் இல்லாம சௌக்கியத்தை கொடுத்துருந்தார் சொல்றத உலகமே காப்பாற்றப்பட்டது என்றுதான் அர்த்தமாகும். ஏன சத்யாபிசந்தேன த்ரிவர்க்கமனுதிஷ்டதா காலிதா சா புரிய சிரேஷ்டா சக்ரேணே வாமராவதி. சத்தியத்தையும் சத்தியமும் நிஷ்டையும் இருக்கக்கூடியவர், தர்ம அர்த்தங்களை அனுஷ்டானம் பண்ணக்கூடியவர் அவர், தேவேந்திரனால அமராவதி, அமராவதினா தேவேந்திரன் சொல்லப்படுறோமே, அதே மாதிரி அயோத்தியானா தசரதர் அப்படின்னு அவர் பரிபாலனம் பண்ணினார், ஜெய ஜெய ஜெயன்னு பரிபாலனம் பண்ணினார். தஸ்மின் புலவரே அந்த உத்தமமான நகரத்துல ஜனங்கள் நராக ஹிருஷ்டாக சந்தோஷம் பூண்டவர்களா இருந்தார்கள், தர்மாத்மான தர்மாத்மாக்களா இருந்தார். ஏன்னா ராஜா தர்மாத்மா அல்லவோ, ராஜாவை பார்த்துதானே யதா ராஜா ததா பிரஜா, எப்படி ராஜாவோ அதே மாதிரிதானே பிரஜைகளும் இருப்பார்கள். அப்போ தசரத ராஜாவுடைய குணங்கள் எல்லாம் நம்ம இத்தனை நேரம் பார்த்தோம். அப்ப அவர்களுடைய கீழ இருக்கக்கூடிய ஜனங்கள், அங்க இருக்கக்கூடிய ஜனங்களுடைய குணங்கள் என்னன்னு சொல்றா இதுல, அவ எப்படி இருந்தாலாம் சந்தோஷமா இருக்கிறவா, பூர்ணமா சந்தோஷமா இருந்தாலாம். இதுல இருந்து என்ன புரியறது, ராஜா நன்னா அரசாட்சி பண்ணினார்னா ஜனங்களுக்கு எந்த குறைவும் இல்லாம சந்தோஷமா இருப்பார்கள் அப்படின்னு புரியறது, சந்தோஷமா இருந்தார்கள். மேலும் தர்மாத்மானஹா தர்மாத்மாக்களா இருந்தார்கள், பகுஸ்ருதாக அப்படின்னா நிறைய சாஸ்திரங்கள் எல்லாம் தெரிஞ்சின்றவா, லிட்ரஸி அப்படிங்கிறது பரிபூர்ணமா இருந்துதான், துஷ்டாக ரொம்ப முக்கியம், அவாவா சொத்துக்களை வைத்து துஷ்டாக திருப்தி அடைந்தார்கள். இதுல என்ன முக்கியம் இருக்கு, அவாவா பைசா வச்சு அவா சந்தோஷப்பட்டுடா இதுல என்னமா இருக்கு அப்படின்னு கேட்டா, திருச்சியா நம்மளுக்கு திருப்தி அப்படிங்கறது எதுலையுமே வரதில்லை அப்படிங்கறது தான் துக்கத்துக்கு காரணம் இல்லவா. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு விஷயம் திருப்தி ஆயிடுத்துன்னா ஆசை அடங்கும், ஆசை அடங்கறத ஆசைனா காமம், காமம்னா ஆசை, அந்த காமம் அடங்கறத என்ன உண்டாகும், அதுக்கு மேலுக்கு மேலே இருக்கக்கூடிய சந்தோஷமும் இல்லை துக்கமும் இல்லாமாகும். அப்ப நம்ம துக்கப்படுறோம் அப்படின்னா எதுலையோ திருப்தி இல்லாததுனாலதான், துஷ்டி அப்படிங்கிற வார்த்தை, திருப்தி இல்லாத விஷயம்னாலதான் துக்கம் ஏற்படுறது. இப்ப தனக்கு 10 ரூபாய் கிடைச்சிருக்குன்னா இந்த 10 ரூபாயில திருப்தி அடைஞ்ச ஒரு மனசுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, ஆனா 10 கிடைச்சா 100 கிடைக்கணும், 100 ரூபாய் கிடைச்சா 1000 கிடைக்கலாமே, 1000னா 10000, 10000னா கோடி, இதுக்கு மேல எத்தனை கிடைச்சாலும் இது பணம்னு கிடையாது. எந்த விஷயம் ஆயிக்கட்டுமே, எந்த விஷயம் கிடைச்சாலும் நமக்கு திருப்தி அடையறது இல்லை. சரி, சாப்பாடுல திருப்தி அடையறோமா? அதுவும் இல்லையே. ஒரு நேரம் சாப்பிட்டா போதும்னு சொல்றோம் வாயால, ஆனா அதுக்கப்புறம் சாயங்காலம் ராத்திரி சாப்பிடதானே போறோம் இல்லவா? அதனால ஒரு நேரம் சாப்பிட்டாச்சு, இனிமே வாழ்க்கையிலே சாப்பாடு வந்தா திருப்தி அடைஞ்சுட்டேன்னு சொல்ல முடியுமா? முடியாது இல்லவா? அப்ப திருப்தி நம்மளுக்கு கிடைச்சு கொடுத்தனா நிம்மதி ஏற்படும், ஆசை அடங்கும், காமக்ரோதங்கள் எல்லாமே போன்றவைகள் எல்லாம் அடங்கும். திருப்தி தான் முக்கியம். அதனாலதான் இவர்கள் சந்தோஷம் அடைஞ்சார்கள். என்ன சொல்றேன், அவாவா சொத்துக்கள் இருக்குமே, அவாவா பணங்கள் சம்பாதியம் இருக்குமே, அதுல சந்தோஷமா திருப்தி அடைஞ்சவர்களா இருந்தார்கள். அலுப்தாக லோபம் இல்லாதவர்களா இருந்தார்கள். சத்தியவாதினா, சத்தியம் மட்டும்தான் சொல்லுவார்கள். அவளுக்கு போய் சொல்லண்ட அவசியம் வராது, சொல்லவும் மாட்டா, அப்படி வந்தாலும் சத்தியம் மட்டும்தான் சொல்லுவார்கள். மேலும் தஸ்மின் புரோத்தமே, அந்த உத்தம நகரத்துல கொஞ்சோண்டு சொத்து இருக்கிறவன், அதாவது ஒரு இப்ப நம்மளுடைய கணக்குப்படி ஒருத்தருக்கு 100,000 இருக்கு, இன்னொருத்தருக்கு 10,000 ரூபாய்தான் இருக்கு சொத்து அப்படின்னு இருக்கிறவர் இல்லையாம். மேலும் கொஞ்சோண்டு சொத்துறவன் இல்லை, இருக்க மாட்டான். பின்ன பசு, குதிரை, தனம், தானியம் இதொன்னும் இல்லாதவா அங்க காணவே முடியாது, எல்லாருக்குமே நிறைஞ்சிருக்கும். அப்படி ஒரு மேலும் புருஷார்த்தங்களும் சாதிக்காதவன், தபஸ் பண்ணாதவன், ஜபம் பண்ணாதவன் யாருமே இருக்க மாட்டா. எல்லாருமே ஜிப்பாலும் சின்ன குழந்தையில இருந்து வயசான ஆள்கார் வரைக்கும் அப்படி அவாவா தர்மத்தை பார்த்துட்டு இருந்தா. மேலும் காமிவா கதர்யா கதர்யஹாவா நிருஷம்சா புருஷா அயோத்தியாயாம் குவிச்சித் திரஷ்டும் சக்கியம் ந, அதாவது காமியானவன், அதாவது ஆசை பூண்டவன், குணம் இல்லாதவன், கதர்யஹானா குணம் இல்லாதவன், குரூரனா இருக்கக்கூடியவன், அதாவது ஒரு கண்ணுல ரத்தமே இல்லாம பேசுறையே அப்படின்னு சொல்லுவோமே, அப்படி குரூரனா இருக்கக்கூடியவர். அயோத்தியால குவச்சித் திரஷ்டும் சக்கியம்னா, எந்த இடத்துலயுமே முக்கும் மூளைக்கும் போனாலும் ஒரு இடத்துல கூட காண முடியாதான். எல்லாரும் குணவான்களா இருந்தார்கள், ஆசை இல்லாதவர்களா இருந்தார்கள். ஆசைனா என்ன ஆசை? எல்லாத்துலயுமே ஆசை இல்லாம ஆயிடப்படாது. தர்மத்துல ஆசை இருந்தாதானே தர்மம் பண்ணுவோம். நல்லதுக்கு மட்டும் ஆசை இருந்துட்டு நல்லது மட்டுமே பண்ண கொள்ளுவா குரூரர்கள் யாருமே இருக்கலை. பிணியோ நாஸ்திகர்கள், பகவான் இல்லை அப்படின்னு சொல்லவா யாருமே இருக்கலையாம். வித்வான் நாஸ்திகா, பண்டிதர்களாக எல்லாருமே பண்டிதர்களாங்க, ஒருத்தர் படிக்கலை அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டவே முடியாதான் ஜனங்கள்டு. அதே மாதிரி நாஸ்திகா, சுவாமி இல்லை, பகவான் இல்லை, பகவத் சைத்தன்யம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷா கூட அங்க இல்லையாம். எல்லாரும் ஆஸ்திக ஜனங்களா இருந்தார்கள். சர்வே நராஷ்ட நாரியஷ்ட தர்மசீலா சுசம்வ்ருதாஹ உதிதாஹ சீலவ்ருத்தாப்யாம் மஹர்ஷய இவாமலஹ. எல்லா புருஷர்களும் ஸ்திரீகளும் சேர்ந்து சொல்றா, புருஷர்கள் மட்டுமே சொல்லுவானே, நாரியா ஸ்திரீகளும் தர்மஸ்வபாவம் இருக்கக்கூடியவர்களா இருந்தா, தர்மசீலாக தர்மஸ்வபாவம், அதர்மமா அவ எதுவுமே பண்ண மாட்டான். சுசம்ருதாக நல்ல அடக்கம் ஒதுக்கம், எது எது பண்ணணுமோ அது அது மட்டும்தான் பண்ணுவார்கள். எந்த நிலையில நிக்கணுமோ அந்த நிலையில தான் நிற்பார்கள். சீலவிருத்தாபியாம், நல்ல சீலங்கள், நம்ம சின்னத்திலேந்து பழகக்கூடிய சீலம் நம்மளுடைய மரணம் வரைக்கும் இருக்கும்னு சொல்லுவா. ஆச்சாரங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சின்னத்திலேந்தே பழகினாதானே பெரிசானா வரும், நம்மளுடைய ரத்தத்துல ஊறி இருக்கும். அப்படி அவா இருக்கு. எல்லாரும் ஆச்சாரங்கள், அனாச்சாரமா யாருமே பண்ண மாட்டா, எல்லாரும் ஆச்சாரமா இருந்தா, சீலம் நல்ல சீலத்தோட இருந்தா. உதிதாக கூடினவர்களாக அமலாக மகர்ஷயா இவ, ஒரு நிர்மலமான எந்த களங்கமும் இல்லாத கபடம் இல்லாத ஒரு மகர்ஷிகள் எப்படி இருப்பாளோ அதே மாதிரி ஜனங்கள் இருந்தா, ஒவ்வொரு ஜனங்களும் மகர்ஷிக்கு துல்லியமா இருந்தார்கள். யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும், நம்மளும் அப்படி மாறித்துனா நம்மளுடைய இந்த ராஜ்யம் எல்லாம் மாறி எல்லாருக்கும் மகர்ஷிகள் மாட்டமா சந்தோஷம் மட்டும், சத்தியம் மட்டும் சொல்லி தர்மம் மட்டும் பண்ணிட்டு இருந்தானா எவ்வளவு சந்தோஷம் ஆனந்தமா இருக்கும். அங்க பகை இருக்காது, கோபம் இருக்காது, சண்டை இருக்காது, சூசைட் அப்படிங்கிற விஷயங்கள் ஒண்ணுமே இருக்காதே, மரணங்களே இருக்காது, பகவானா எடுத்துண்டாதான் மரணம் இருக்கும், எல்லாரும் தபஸ்விகளா இருப்பார்கள். அப்பேற்பட்ட ஒரு அயோத்தியால இருக்கக்கூடிய ஜனங்கள், அந்த ஜனங்கள் ஆட்டமா நம்ம மாறணும் அப்படிங்கறதுக்காக தான் இப்படி எல்லாம் சொல்றார்கள். நாகுண்டலி நாமகொடி நாசி நாள்ப போகவான் நாமிருஷ்டோ நானு லிப்தாங்கோ நாசுகந்த வித்யதே. அங்க இருக்கிறவா காதல குண்டலங்கள் இல்லாம இருக்க மாட்டாளாம், தலையில கிரீடம் இல்லாதவா இருக்க மாட்டாளாம், மாலை போடாத்தவா இருக்க மாட்டாளாம், சுகம் அனுபவிக்காதவா இருக்க மாட்டாளாம், நன்னா அமிருஷ்டா நன்னா தேய்ச்சு குளிக்காதவன் யாரும் இருக்க மாட்டாராம். நெற்றியில நாமமோ இல்லைன்னா பட்டையோ என்னவோ அவ ஆச்சாரத்துக்கு படி அவ போடாத்தவா யாருமே இருக்க மாட்டாளாம். அசுகந்தக வாசனா திரவியங்கள் இல்லவா மணக்கறதுக்கு வேண்டிய விஷயங்கள் போட்டுக்காம இருக்க மாட்டாளாம். வயறு நரஞ்சு சாப்பிடாதவா யாரும் இல்லைங்கிற அவ இதுலேருந்தே புரியறது அவத்திர சௌக்கியமா இருப்பான். ஏன்னா வயறு நிறைய சாப்பிடணும்னா மனசுல துக்கம் கவலை இருக்கப்படாது, நெஞ்சில பாரம் இருக்கப்படாது, சௌக்கியமா இருந்தாலும் நல்லா சாப்பிட முடியும். அந்த சாப்பாடு சாப்பிடுறதே ஒரு தபஸ்தான், பகவத் சமர்ப்பணமா நம்மளுக்குள்ள சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்தர்யாமி சௌக்கியமா இருக்கிறது. க்ஷேத்திரமான இந்த சரீரத்தை நன்னா வச்சிருந்தாங்க, அந்த சரீரத்தை நன்னா பரிபாலனம் பண்றதுக்கு சாப்பாடு ரொம்ப முக்கியம். அதை நன்னா வயறு நிரம்பி சாப்பிடணும்னா அதுக்கு ஒரு நிம்மதி வனம், அப்படி அவன் நன்னா சாப்பிடுவாளாம். ஒருத்தர் கூட வயறு நிறைஞ்சு அரைகுறையா சாப்பிட்டு போனவா கிடையவே கிடையாதான். அதாத்தான கொடுக்காதவன் யாரும் இல்லை, எல்லாத்தையும் எனக்குதான் எனக்குதான் அப்படின்னு வச்சுருப்போம்லவா நம்ம எல்லாரும். மற்றவாளுக்கு கொடுக்காம இருக்கிறதுல என்ன இருக்கோ அவளுக்கு ஆவசியம் அப்படின்னு கேட்டுட்டு வந்தாருன்னா நம்மளுக்கு கொடுக்கணுமே அந்த மனசு வரணுமே. ஆனா அங்க அந்த இடத்துல இருக்கோ இல்லையோ எல்லாத்தையும் கொடுத்துருவா. யாரும் கொடுக்காதவா யாருமே இருக்கலை, தானம் பண்ணாதவா யாருமே இருக்கலை. அனங்கத நிஷ்கதுக்கு தோல் வளைகள் போடாத்தவா யாரும் இருக்கலை, மாலைகள் போடாத்தவா யாரும் இருக்கலை, கங்கணங்கள் போடாத்தவா யாரும் இருக்கலை. அனாத்மவானபி மனசு அடக்கம் இல்லாதவா, அதாவது நம்ம எல்லாம் மனசு நல்லா சஞ்சலம் ஆயிட்டு இருக்குப்பா அப்படின்னு பகவான் போய் சொல்றோமே, மனசை கண்ட்ரோலே பண்ணிக்க முடியறதுல அது அது வாட்டுக்கு போயிட்டு இருக்கு, நம்மளும் அது பின்னாடி போயிட்டு இருக்கோம். சரியா பார்த்தா நம்மள் போனோம் அது பின்னாடி வரணும் இல்லையோ. அப்படிதான் அயோத்தியால இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு இருக்குமா, மனசு அடக்கம் எல்லாருக்கும் இருக்கும். மனச தன் கையில வச்சுருப்பா, ஆனா சொல்றதுதான் மனசு கேக்குமா, ஆனா நம்ம அதுபடி ஆவணம் அப்படிங்கறதுக்காக தான் ராமாயணம் பாராயணம் பண்றோம் இல்லவா. மனசு அடக்கத்தோட இருக்கணும். திருஷ்ய தேனா மனசடக்கம் இல்லாதவா யாருமே பார்க்க முடியாது. அது மட்டுமா சொல்றா, நானாஹிதாக்னிர் நாயஜ்வா நக்ஷத்ரோ வான தஸ்கரஹ கஷ்டிதாவீர் அயோத்தியாயாம் நச்ச விருத்த நிவிருத்த சங்கரஹ. அயோத்தியில நித்தியம் ஹோமம் பண்ணாத்தவா ஒருத்தர் கூட இருக்கலையாம், எல்லாரும் நித்தியம் ஹோமம் பண்ணுவாளாம் அவ ஆசல. பின்னையோ அயஜ்வான தசரதர் அஸ்வமேத யாகம் பண்ணார் அப்படின்னு நம்ம சொல்றோம், அவா யாகம் பண்ணார் ராமர் யாகம் பண்ணார் இப்படின்னு சொல்றோமே தவிர, அங்க இருக்கிற ஜனங்கள் யாகம் பண்ணால கேட்டா பண்ணினாங்கிறா, ஒருத்தர் கூட யாகம் பண்ணாதவா இல்லையா, எல்லாரும் யாகம் பண்ணிருக்கலாம். க்ஷுத்ரஹவான அல்பன் யாருமே இருக்கலை, அல்பத்துவம் அப்படிங்கறது எல்லாத்துலயுமே தான். அன்புல அல்பத்துவம் காட்டுவா, பணத்துல அல்பத்துவம் காட்டுவா, சந்தோஷத்துல அல்பத்தம் காட்டுவா, சங்கடத்துல அல்பத்துவம் காட்டுவா. இப்படி அல்பம் அப்படின்னா கம்மின்னு அர்த்தம், கொஞ்சம் அர்த்தம் இல்லவா. அப்படி யாருமே இருக்கலை. க்ஷுத்ரஹவான தஸ்கரஹான கொள்ளையடிக்கிறவன் யாரும் இருக்கலை, திருடர்கள். ஏன் திருடனம் நம்மளுக்கு இல்லை அப்படின்னா தானே திருடனம், இல்லைனா ஆர்த்தி அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னா திருடுவார்தா. இவாளுக்குதான் அது ஒண்ணும் இல்லையே, திருப்தி இருக்கே, அப்புறம் எப்படி ஆர்த்திக்கு இடம். அதனால அங்க திருடர்கள் இருக்கலையா. நிவர்த்த சங்கரஹாச்ச அப்படின்னா வேற ஜாதியில ஜாதி ஆச்சாரம் தப்பி வேறொரு ஜாத்தியில கல்யாணம் பண்ணிக்கிறதும் கிடையலாம். அவாவா ஜாத்தியில என்னெல்லாம் நடக்குமோ அந்த ஆச்சாரப்படிதான் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா. சங்கரம் அதாவது மிக்சட் மேரேஜ் இருக்கலை. இது சொல்லி தரது ஏன் அப்படின்னா, இதுக்காக ஜாதி விவேச்சனம்னு நம்ம எடுத்துக்கப்படாது. ஏன் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு அப்படின்னு தளத்துக்கு போகாம நெகட்டிவா யோசிக்காம பாசிட்டிவா யோசிச்சா ரொம்ப நல்லது. அந்தந்த ஜாதி செழிக்கும், எல்லா ஜாதியிலும் எல்லாரும் இருக்கா, நிரம்பி இருக்கா. அந்த ஜாதியில கிடைக்காட்டாதானே அந்த பக்கம் போனோம், நிரம்பி இருக்கே அவாவா ஜாதியில அவாவா ஆச்சாரப்படி எல்லாரும் இருக்கிறத ஏன் வெளியில போய் தேடுவானே. நம்மளுக்கு இருக்கிறத அவாவா அவாவா ஜாதியில கல்யாணம் பண்ணினா சந்தோஷமா வரும் காலத்துல சந்தோஷமா திருப்தியா இருப்பார்கள், தர்மப்படி வாழலாம். தர்மம் தானே நம்மளுக்கு எல்லாருக்கும் ஆதாரம். அப்ப தர்மத்தை நிலைநாட்டணும் என்றால் சில விஷயங்கள் இருக்கு, அது கடைபிடித்தாதான் தர்மத்தை நிலைநாட்ட முடியும். அப்படி தர்மத்தை கெட்டியா பிடிச்சுக்க முடியும். அதனாலதான் இப்படி பெரியவர்கள் எல்லாம் சொல்லி அந்த அயோத்தியால இருக்கக்கூடிய ஜனங்கள்ட்ட இருந்து நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியாது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. அதனால நிவர்த்த சங்கரஹாச்ச அப்படின்னு பார்க்கவே முடியாதான். ஸ்வகர்ம நிரதா நித்யம் ப்ராஹ்மணா விஜிதேந்திரியா தானாத்யயனசீலாஸ்ச சம்யதாஸ்ச ப்ரதிக்ரஹே. பிராமணர்கள் எப்பவுமே தங்களுடைய கர்மங்கள்ல ரொம்ப ஸ்ரத்தையா இருப்பா. அவ தங்களுடைய கர்மங்களை விட்டு விளையாட மாட்டா. இந்திரியங்களை ஜெயித்தவர்களா இருந்தார்கள், வித்தியை தானம் பண்ணின்றிருந்தார்கள், அவர் படிக்கவும் செய்திருந்தார் அல்லவா. பிராமணர்களுடைய கர்த்தவியம் என்னது? அத்தியனம் பண்ணணும், அத்தியாபனம் பண்ணணும், நன்னா படிக்கவும் வேணும் சொல்லியும் கொடுக்கணும். அதாவா பண்ணிட்டு இருந்தா அது மட்டுமல்ல ரொம்ப முக்கியம், பிரதிக்ரஹே சம்யதாஹ, திருப்பி அதுக்கு பிரதிக்ரஹம் அப்படின்னு வாங்குவோம். இப்ப நம்ம எல்லாமே என்னாவது ஒரு விஷயம் பண்ணினா ரிசல்ட் எதிர்பார்த்துட்டுதான் பண்றோம் இல்லவா. பகவான் சொல்லியிருக்கார், பலத்தை பார்க்காதேப்பா, நீ உனக்கு பண்ற கர்மாலதான் உனக்கு அதிகாரம், அதுல வரக்கூடிய ரிசல்ட்ல உனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னாலுமே என்ன பண்ணினாலும் வாழ்க்கையில அதோடைய விளைவு என்னது, விளைவு அதுல என்ன கிடைக்கும்னு பாக்கண்டா, அதனுடைய விளைவு என்னதுன்னு பார்த்தாலே ரிசல்ட் பாக்குறது தான். அப்போ விளைவு என்னது பார்த்துட்டு தானே பண்றோம். ஒண்ணுமே கிடைக்காட்ட நம்ம பண்றதுக்கு ஒரு அவ்வளவு பெரிய தாத்பரியம் காட்ட மாட்டோம் இல்லவா. அப்ப இவர்கள் அப்படி இருக்கலையா, என்ன இதெல்லாம் பண்ணுவார்கள் சொல்லி, வித்யா தானம் பண்ணுவா, எல்லாம் தானத்தை பண்ணுவா, திருப்பி பிரதிகிரகம், திருப்பி எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாளாம். எதிர்பார்ப்பு, எதிர்பார்ப்புனா சம்யதாக சங்கோச்சப்படுவார்கள். திருப்பி வாங்கறதுக்கு பிரதிகிரகம் கேட்டு வாங்கறதுக்கோ இல்லைன்னா வாங்கிக்கிறது தந்தாலும் வாங்கிக்கிறதுக்கு சங்கோச்சம் உள்ளவர்களா இருந்தார்கள். சட்டுன ஓ தந்தலா தேங்க் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போமாட்டா, ரொம்ப இல்லை வேண்டா பரவாயில்ல சங்கோச்சம் அம்மாவாளுக்கு திருப்பி வாங்கறது வேண்டாமே, எல்லாருக்கும் நிறைஞ்சிருக்கே அதனாலே. அதுக்கப்புறம் ந நாஸ்திகோ ந அமிர்தகோ ந கஷ்டித் அபகுஷ்ருதஹ, நாஸ்திகர்களை பொய் சொல்றவார்கள் இருக்கலை, நிறைய சாஸ்திரங்கள் தெரியாதவர்களா இருக்கலை, எல்லாருமே சாஸ்திரங்கள் நல்லா தெரிஞ்சவர்கள். அசூய கஹான, அசூயை பொறாமை, பொறாமை இல்லாதவா, பொறாமை மத்தவாளை பார்த்து எந்துக்கு பொறாமைப்படணும், அவள்கிட்ட இருக்கு நம்மள்கிட்ட இல்லை அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்சிட்டி வரத்ததானே, அங்கதான் எதுவுமே இல்லை, எல்லாரும் சமமாக்கும், சம புத்தி ஆக்கும் இல்லவா. சுகமும் துக்கமுமே சமமா இருக்கக்கூடிய ஒரு அழகான புரி அயோத்தியா புரியல, ஜனங்களுக்கு எந்துக்கு பொறாமை வரணும், நல்ல பொறாமை இருக்கலையாம். சக்தி கம்மியானவன் யாருமே இருக்கல, எல்லாரும் சக்தி அசக்தகா, சக்தர்களா இருந்தார்கள் அசக்தர்கள் இருக்கலை, வித்வர்களா இருந்தார்கள் எல்லாரும். ஆறு வேதங்கள், ஆறு வேதாங்கங்கள் இதுதான், இந்த விஷயங்கள் என்னெல்லாம் ஆகும் அப்படின்னு அங்க வேதாங்கங்களை பத்தி ஒருத்தருக்கு உனக்கு தெரியாதா அப்படின்னு போய் பார்த்து கேட்கவே முடியாது, எல்லாருக்குமே தெரியுமா, குழந்தைகள்ல இருந்து பெரியவாளுக்கு வரைக்கும். அப்படி விரதம் அவ்ரதஹான, விரதம் இல்லாதவன் யாரும் இருக்கலை, ஆயிரக்கணக்கா கணக்கு கணக்கா என்ன தானம் பண்றோம் தானம் பண்றோம் நீ சொல்றியம்மா, எத்தனைதான் தானம் பண்ணிருப்பா, பத்தா நூறா கட்டா கிடையாது, அசஹஸ்ரதா ஆயிரக்கணக்கில் தானம் பண்ணுவாளாம், கையில என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் தானம் பண்ணுவாளாம். அப்படி தானம் பண்ணாதவா யாருமே இருக்கலை. தீனஹாவா, தீனத்தை அதாவது ஒரு கருணை இருக்கும் இல்லவா மத்தவாளை பார்த்தா, அச்சோ பாவம் ஏதாவது கஷ்டப்படுறாங்கன்னா அவளுக்கு நான் பண்ணலாம் இல்லைன்னா அவளுடைய துக்கத்தை நம்மளுடைய துக்கமா வாங்கிக்கும்படியான ஒரு மனசு இருக்கே, அந்த மனசு இல்லாதவா யாரும் இருக்கலையா, அப்படி நிறைஞ்சு எல்லாருக்கும் அந்த தீனதை இருக்குமா. மேலும் கஷ்டின் நரோவா நாரீவா நா ஸ்ரீமான் நாப்பிய ரூபவான் திரஷ்டும் சக்கியம் அயோத்தியாயாம் நாப்பி ராஜன்ய பக்திமான். அயோத்தியால ஸ்ரீமான் அஸ்ரீமான் யாரும் இருக்கலை, ஸ்ரீமான்களா இருந்தார்கள் புருஷர்களாகட்டும் ஸ்திரீகளாகட்டும், யாருக்குமே அந்த ஒரு மங்களகணம் ஸ்ரீ அப்படிங்கறது நிறைஞ்சு இருக்குமா, எல்லாருக்குமே யாருக்குமே இல்லாததா யாரும் இல்லை, பார்த்தா அப்படியே தேஜஸ்விகளா இருப்பா எல்லாருமே, சமமா இருப்பார்களாம். மேலும் அரூபவான், ரூபம் இல்லாதது அப்படின்னா அழகு இல்லாயுமே யாருக்குமே இருக்கலையா, எல்லாரும் அழகா இருப்பாளா. மேலும் ரொம்ப முக்கியம், ராஜனே அபக்திமான் அப்படின்ன, ராஜாட்ட பக்தி இல்லாதவர்கள் யாருமே இருக்கலையே. ராஜாட்ட அப்படி ஒரு பக்தியா, பக்தினா என்னது, பயமா அப்படின்லாம் கிடையாது, அன்பும் பிரியமும் மரியாதையும் எல்லாம் சேர்ந்த ஒரு நிலைதான் பக்தி இல்லவா. தனக்கு தானே அர்ப்பணம் பண்ணக்கூடியது பக்தி இல்லவா. அப்படி ராஜாட்ட எல்லாரும் இருந்தார்களாம். மேலும் அந்த உத்தமமான நகரத்துல நாலு வர்ணங்களும் இருந்தார்கள். ஏன் பிராமணர்கள் மட்டும்தான் அயோத்தியால கிடையாது, எல்லா நாலு வர்ணங்களும் இருந்தார்கள். அவாவாளுடைய கர்மாவை நன்னா பண்ணிட்டு இருந்தார்கள். தேவர்கள் எல்லாம் அந்த அயோத்தியா ராஜ்யத்துக்கு ரொம்ப நன்றி உள்ளவர்களா இருந்தார்கள். ஏன்னா அப்படி அவ யாகம் பண்ணி செழித்து பண்ணிட்டு இருந்தாரு இல்லையோ அதனால. மேலும் தர்மத்தையும் சத்தியத்தையும் நன்னா ஆசிரயம் கட்டியா பிடிச்சிட்டு இருந்தவர்கள். தீர்காயுஷா தீர்காயுஷா, அல்பாயுஸ்ல அவ வந்து மரணப்பட்டான்னு சொல்லவே முடியாது, எல்லாரும் தீர்காயுசா இருப்பாளாம். மனைவிகள் கூட புத்திர பௌத்திரைகி புத்திர பௌத்திரர்களோட சந்தோஷமா இருந்தார்கள். க்ஷத்ரிய ஜாதி பிராமணர்களை முக்கியமா பார்த்திருந்தா, வைஷ்யர்கள் க்ஷத்ரிய ஜாதிய பார்த்திருந்தா, சூத்திரர்கள் மூணு வர்ணங்களையும் உபச்சாரம் பண்ணிட்டு இருந்தார்கள். இப்படி எந்த ஒரு குறையும் இல்லாமல் நாலு வர்ணங்களும் அதது அவளுக்கு வேண்ட விஷயங்கள் என்னெல்லாமோ, அவாவா தர்மங்கள் என்னெல்லாமோ, எந்த ஒரு பேதமும் இல்லாமல் அவ நன்னா பார்த்திருந்தார்கள் அப்படின்னு சொல்றான். அந்த பட்டணத்துல அந்த புரியில மாலவேந்திரனும் தீமானுமான மனு சக்கரவர்த்தி எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இக்ஷ்வாகு குலநாதன் அப்படின்னு சொல்ற தசரதர், இக்ஷ்வாகு குலத்துக்கு நாதனா இருக்கக்கூடியன அவர் நன்கு காப்பாற்றப்பட்டது. அந்த அயோத்தியா புரி அந்த அயோத்தியால இருக்கக்கூடிய ஜனங்களை நன்னா காப்பாற்றப்பட்டது. அக்னிக்கு துல்லியர்களாம், கபட்டம் இல்லா பேசலானாம்னா கபட்டம் தப்பு க்ரூக்கட் மைண்ட் அப்படி இன்னும் யாருக்குமே இருக்கலையா. ரொம்ப ஸ்ரத்தையுள்ளவர்கள், படிப்பு இருக்கக்கூடியவர், படர்கள், குஹத்துல இருக்கிற சிங்கங்களை மாதிரி நிறைஞ்சு இருப்பார்களாம். அங்க எப்படி சிம்மம் கர்ஜனை பண்ணும் அது மாதிரி அவளுடைய அந்த கர்ஜனை அப்படி இருக்குமா. மேலும் ஒரு ஒன்னு சொல்லிட்டு வர ஒரு மிருகங்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கு சொல்ற. அதுல அஞ்சனம் அப்படிங்கிற வருண திகஜத்தில இருந்து வந்திருக்கு, வாமனம் அப்படிங்கிற யாமிய திகஜத்தில இருந்து வந்திருக்கு. ஆனைகள், இந்த ஆனைகளுடைய ஜாதிகளை சொல்றா, பத்ர ஜாதியில உண்டவர்கள், மந்திர ஜாதியில உண்டானவர்கள், மிருக ஜாதியில உண்டானவர்கள். இப்படி பத்ரம் மந்திரம் மிருகம் அப்படின்னு மூணு ஜாதிகளும் கலர்ந்ததான யானைகள், பத்ரம் மிருகம் அப்படிங்கறது சேர்ந்தது. இப்படி ஒரு ஒரு பர்வதத்துக்கு ஒத்தாப்புல ஆனைகள் இருப்பாளாம். ஒரு பர்வதத்தை பார்த்தா இப்படி புருஷா இருக்கும், அதே அட்டமா புஜாத்தமா இருப்பாளாம் யானைகள். அந்த பட்டணத்துல அந்த நகரத்துல நிறைஞ்சு இருக்குமா. மேலும் என்ன, தசரதர் ராஜாவா இருக்கக்கூடிய அந்த புரியில அந்த ராஜ்யத்துல சத்ருக்கள் வேண்டாத்தவர்கள் யாருமே இருக்கலையாம், எல்லாருக்கும் நண்பர்களா இருந்தார்கள். மேலும் சந்திரன் சந்திரன்ல நட்சத்திரங்கள் எப்படி இருக்கும் அப்படி ஜொலிச்சுன்னு இருந்துதான் அந்த அயோத்தியா பட்டணம். மேலும் தோரணங்கள் எல்லாம் நிறைஞ்சதா இருக்கக்கூடியன எல்லாம் அங்க இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் சமமா இருக்குமா, ஒன்னு வெறிச்சு ஒன்னு சின்னது அப்படி எல்லாம் கிடையாது, எல்லாமே சமமா இருக்கும், எல்லாரும் ஒற்றுமையா இருந்தார்கள். அப்பேற்பட்ட இந்திரனுக்கு துல்லியமான அந்த சக்கரவர்த்தி ராஜா அந்த தசரத ராஜா நன்னா நன்கு பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தார் அயோத்தியாவ என்று சொல்லி ஆறாவது சர்க்கம் நன்னாவே சந்தோஷமா வச்சுருந்தா ஜனங்களைன்னு சொல்லி பூர்த்தி பண்றா. இத்யாஸ்ரீ ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவிய பாலகாண்டே ஷஷ்ட சர்க்கஹ. அடுத்தது நம்ம பார்த்துட்டோம் இன்னைக்கு என்னெல்லாம் அப்படின்னா, அயோத்தியா எப்படி இருந்தது பார்த்தோம். அயோத்தியால யாரு அரசாட்சியை பண்ணிட்டு இருந்தான்னா தசரத ராஜா. தசரத ராஜர் எப்படி பண்ணி ஜனங்கள் எல்லாம் எப்படி சௌக்கியமா இருந்தாலும் பார்த்துட்டோம். மேலும் தசரத ராஜாவுடைய மந்திரி சபை இருக்குமே, மந்திரி சபையில யாரெல்லாம் மந்திரிகளா இருந்தார்கள், அவ எப்படி எப்பேற்பட்டவர்களா இருந்தார்கள் அப்படின்னு அந்த மினிஸ்டர் மந்திரிய பத்தி சொல்லக்கூடிய வர்ணனை ஏழாவது சர்க்கம். மகாத்மாவும் இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்தவனுமான அந்த தசரத ராஜாக்கு மந்திரிமார்கள் எல்லாம் ரொம்ப சௌக்கியமா அனுகூலமா இருந்தார்கள் அப்படின்னு சொல்றா. அவ எப்படி அஷ்டௌ பப்ரபு வீரஸ்ய வீரஸ்ய தஸ்யா மாத்யா யசஸ்வினஹ எப்படி இருந்தாலாம் மந்திரிகள் கீர்த்தி பூண்டவர்களா இருந்தார்கள், வீரர்களா இருந்தார்கள், பரிசுத்தர்களா இருந்தார்கள். ராஜ்ய கிருத்தியங்கள்ல நன்கு கண்ணு வச்சுண்டு கண்கொட்டாம பாத்துட்டு இருந்தா ராஜ்ய காரியங்களை. இது என்னோடது அப்படின்னு நினைச்சுட்டு பாத்துட்டு இருந்தா அப்படி எத்தனை பேர் இருந்தானா, அஷ்டௌபிரவு அமாத்தியாக எட்டு மந்திரிகள் மந்திரிமார்கள் இருந்தார்கள். ராஜா கதசரத மகாராஜுக்கு எட்டு மந்திரிகள். இதுல யாரெல்லாம் எட்டு பேர் அப்படின்னு சொல்றா, திருஷ்டிஹி ஜயந்த விஜய சித்தார்த்த அர்த்த சாதக அசோக சுமந்திர மந்திரபாலஹி அஷ்டமஹா அபவத். எட்டு பேர் இருந்தார்கள். அந்த பேர்லயே இருக்கு பாருங்க அவளுடைய குணத்தை. திருஷ்டின்னு ஒரு மந்திரி பேர், மந்திரியுடைய பேர். அடுத்தது ஜெயந்தன், அடுத்தது விஜயன், சித்தார்த்தன், அர்த்த சாதகன். என்ன பேர் வச்சிருக்கா பாருங்க, அர்த்த சாதகன், அசோகன், மந்திரபாலன், சுமந்திரன் இப்படின்னு எட்டு பேர் மந்திரிகள் இருந்தாலும். அதேபடி வேற நிறைய மந்திரிகள் இருந்தா, மேலும் ரெண்டு பேர் ரொம்ப முக்கியமா ரிஷிவர்யர்களா இருந்தா ரித்விக்குகள். ரெண்டு முக்கிய ரித்விக்குகள் யாரு அப்படின்னா வசிஷ்டஹா வாமதேவஹா ச. வசிஷ்டரும் வாமதேவன் என்று ரெண்டு ரிஷிவர்யன்மாரான முக்கிய ரித்விக்குகள் இருந்தார்கள் அந்த மந்திரி சபையில. மேலும் அவர்களெல்லாம் எப்படி இருக்கிறவனா அபிமானம் உள்ளவா மந்திரிமார்கள். சமர்த்தர்களா இருந்தா, இந்திரியங்களை அடக்கினவர்களா இருந்தா, ஸ்ரீமான்களா இருந்தா, மகாத்மாக்களா இருந்தா, சாஸ்திரங்கள் நன்கு தெரிஞ்சவர்களா இருந்தார்கள். அதேபடி தேஜஸ்விகளா இருந்தார்கள். க்ஷமை ரொம்ப, தேஜஹா க்ஷமா யசஹா பிராப்தாஹ. தேஜஸ்வி க்ஷமை கீர்த்தி இதெல்லாம் அடைஞ்சவா மந்திரிமார். அழகா சிரித்துண்டே ஸ்மித பூர்வாபிபாஷினஹ, நல்லா சிரித்துண்டு முன்னாடியே வந்திக்கும். இப்ப வந்து மினிஸ்டர் வேற ராஜா யாராவது இருந்தா நம்ம அந்த பக்கம் போய் பேசி கால் வலிக்க நின்னு ரொம்ப க்ஷமையோட இருந்து நம்ம இதெல்லாம் பண்ணணும். ஆனா அங்க அயோத்தியால அப்படி கிடையாது. பூர்வ பாஷினக அவளே இந்த பக்கம் வந்து க்ஷேமமா இருக்கேளா, என்ன அது பிரச்சனை இருக்கா அப்படின்னு இந்த பக்கம் வந்து கேக்குற மாதிரி மந்திரிமார் இருந்தாலாம். க்ஷமையோட அழகா சிரித்துண்டு இருக்க கூடவா, வெய்யவே மாட்டாளாம். அப்பேற்பட்ட மந்திரிகளா இருந்தார்கள். காமம் அர்த்தம் எல்லாத்தையும் வார்த்தைகள், வார்த்தையால என்னதான் கோபம் இருந்தாலும் அவ வார்த்தையில பிரகடனம் பண்ண மாட்டாளாம். அனிர்த்தம் வஜகா அப்படிங்கிறா. அதாவது என்னோ ஒரு தனக்கு வந்த ஏதாவது கஷ்டமோ இல்லைன்னா ஏதாவது கோபம் வந்தா அதெல்லாம் காட்டிக்க மாட்டா ஜனங்கள்கிட்ட. நன்னா நன்கு அவளுக்கு என்ன வேணுமோ அதை தெரிஞ்சுண்டு நடந்துப்பாளாம். தன்னுடைய ராஜ்யம் தனக்கு நன்னா பாத்துக்கணும் அப்படின்னு நன்னா தெரிஞ்சுப்பார். பின்ன நடக்க போறதும் நடந்ததும் நடக்க கூடினதும் கிரியமானாம் அபி கிருத்தம் சிகீர்ஷிதம் அபி. அதாவது நடந்தது நடந்துருக்கிறது நடக்க போறது ஆன விஷயங்கள் எல்லாம் சாரேன அவிதித்தம் சாரனால, அதாவது ஸ்பை ஒற்றனால தெரிந்து அந்த ராஜா ராஜாவையும் காப்பாத்தி அந்த ராஜ்யத்தையும் காப்பாத்தவர்களா இருந்தார்கள் மந்திரிகள். மேலும் என்ன, அந்த அனுகூலமா இருந்தார்கள். எல்லாத்தையும் சைன்யங்களை எல்லாம் காப்பாத்துவர்களா இருந்தார்கள். கோஷ சங்கிரகேன, ராஜ்யத்துக்கு வேண்டி பணம் வேணும்லவா, எது இருந்தாலும் பரணம் நடத்தணும்னா அதுக்குண்டான கோஷம் இல்லவா பண்டாரம் மனமே, அதெல்லாம் இவர்களே போய் நிறைச்சுண்டு வருவார்கள். அப்படி தனக்கு வேண்டி அந்த ராஜ்யத்துக்கு வேண்டி தன்னையே அர்ப்பணம் பண்ணக்கூடிய மந்திரிகளா இருந்தார்கள், வீரர்களா இருந்தார்கள். சர்வதா சந்தோஷமா உற்சாகாங்க. என்ன உற்சாகம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு சோர்ந்து போய் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்லாம் இருக்க மாட்டாங்க. இன்னும் ஆக்டிவா இருப்பா, என்ன வேலையே வந்தாலும் அவ பண்ணுவார்கள். ராஜநீதியை அனுஷ்டானம் பண்ணவர்கள், ராஜ்ய நிவாசிகள் சஜ்ஜனங்களுக்கு எல்லாரையும் காப்பாத்துவர்களா, ப்ரொடெக்டரா, ரக்ஷிதாரஹான்னு சொல்ற ரக்ஷர்களா இருந்தார்கள் மந்திரிகள். அவ உக்ரமான சிக்ஷா விதி இல்லவா, ஏன்னா தப்பு பண்ணா சிக்ஷையெல்லாம் விதிக்கலாமே இல்லையோ. அதெல்லாம் பிராமண ஜாதி க்ஷத்ரிய ஜாதி இவாளெல்லாம் எதுக்கு, இப்போ வந்து தப்பான விஷயம் இன்னொருத்தர் தான் தப்பு பண்ணியிருக்கார், குற்றவாளியை தண்டிக்கணும் இல்லவா, அதுக்கு ஏத்தாப்படி தண்டனை கொடுப்பாளாம். அவள் எப்படி புத்தி மாறும் சரியாகும் அப்படின்னு பார்த்து தெரிந்து தண்டனை கொடுப்பார்கள். குற்றவாளி அல்லாதவரை விட்டு அவர்களுக்கு வேண்ட விஷயங்களை நடத்தி கொடுப்பார்கள். அப்படி தெரிஞ்சு அவர்களுடைய மனசையும் தெரிஞ்சு புரிந்து நடந்துக்க கூடின மந்திரிகளா இருந்தார்களாம். அது மட்டுமல்ல, ராஜாக்கு சமாதானம் கொடுக்க கூடியவர்களா இருந்தார்கள். சிரேஷ்டமான நகரத்தை ஆக்கி அந்த ராஜாக்கு வேண்ட விஷயங்கள் எல்லாம் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பார். மேலும் நல்ல வஸ்திரங்கள் தரிச்சுட்டு இருக்கலாம், சுவாசக சுவேஷாக நல்ல ஆபரணங்கள் எல்லாம் போட்டவர்களா இருந்தார்கள். நல்ல சீலம் நடத்தை இருக்கக்கூடியவர்கள். நரேந்திரஸ்ய ஹிதார்த்தம், ராஜாக்கு என்ன நல்லதோ அது மட்டும் நீதி அப்படிங்கிற கண்களால நல்லா கொட்ட கொட்ட மழிச்சுட்டு இருப்பாளாம். ஏன் அப்படின்னா என்ன அர்த்தம், ஜாகிரதாச்ச ஜாகிரதையா இருப்பாளாம். நீதி எது நீதி எது அநீதி பண்ணிடக்கூடாது அப்படின்னு கண்ணனன்னா முழிச்சுண்டு ராஜாக்கு வேண்டி நல்லது பண்ணணும் நல்லது பண்ணணும் என்று கண்ணனன்னா முழிச்சுட்டு இருப்பான்னு சொல்றான். மேலும் குரு குண கிரகிதாக, குருட்டேந்து குணத்தை மட்டும் எடுத்துக்க கூடியவர்கள். பராக்கிரமத்தர்ல பராக்கிரமம் அவளுடைய மந்திரிகள், அயோத்தியால தசரத மகாராஜுடைய மந்திரிகளுடைய பராக்கிரமம் நான் என்னன்னு கேட்டா எல்லாருக்கும் தெரியும், அப்பேற்பட்ட புகழ் வாழ்ந்தது. மேலும் புத்தி புத்தி நன்னா புத்திசாலிகளா இருந்தார்களா, நன்னா என்ன நடத்தணும் என்ன பண்ணணும் அப்படின்னு நன்னா நன்கு தெரிஞ்சிருந்தவர்களா இருந்தார்கள். யோக்யதையினால ஒரு கர்விஷ்டமா குண கர்விதாகான நிறைய யோக்கியதை இருக்கு அப்படின்னுட்டு அவளுக்கு கர்வப்பட்டுக்கலாம்லவா. இப்போ சாதாரணமா ஏதாவது சின்ன ஒரு சித்தி கிடைச்சாலே நான் தான் கடவுள் என்று சொல்றோமே, இல்லைன்னா நான் தான் நல்லவன் அப்படின்னு சொல்லிக்கிறோம்லவா. ஆனா அவளுக்கு இத்தனையும் நான் சொன்ன நீ இத்தனையும் சொல்லிட்டு இருந்தேன், அத்தனையும் இருந்துட்டும் அவளுக்கு லேசம் கொஞ்சம் கூட கர்வம் இருக்கலையாம். எல்லாருக்கும் ஒரு தாசனாட்டமா தான் அவ தன்னுடைய கர்மாவை புரிந்திருந்தார்கள், எல்லாருக்கும் பண்ணிட்டு இருந்தார்கள். யோக்கியதை இருக்கிறவா சமர்த்தர்கள் எல்லா சாஸ்திரங்கள்லயும் நல்ல கைப்புண்ணியம் கை நல்லா கையில எடுத்து எல்லா சாஸ்திரங்களுக்கும் அறிவு இருக்குமாம். அவளுக்கு ஏதாவது தெரியாது அப்படின்னு சொல்லி நிக்க மாட்டாளாம். அப்பேற்பட்ட சத்குணங்களோட கூடினவர்கள், நீதி சாஸ்திரங்களை தெரிந்தவர்கள், நல்லா பிரியவாதினாக நம்மளுக்கு பிடிக்கும்படியாக பேசக்கூடிய மந்திரிமார் கூட தசரத மகாராஜா வசுந்தராம் அன்பசாசத்து பூமியை நல்லா பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தார்கள். அது மட்டுமல்ல சாரர்கள் மூலமா சாரேன அதாவது சொல்லி ஸ்பை மூலமா விஷயங்கள் எல்லாம் தெரிந்து தர்மத்தை மட்டும் கடைபிடிக்க அதர்மத்தை பரிவர்ஜயன் வர்ஜிக்கிறதுக்கு வேண்டி தூக்கி போடுறதுக்கு வேண்டி அவர் நித்தியம் நிரந்தரம் நல்லா பார்த்துண்டு பார்த்து கேட்டு பண்ணிட்டு இருந்தா. மூணு உலகங்களையும் கீர்த்தி பூண்டவர்களான தானம் பண்ண கூடினதுல முன்னரேல தானம் பண்றதுல முதல்ல யாரு அப்படின்னு கேட்டா அந்த ராஜா தான். அந்த நகரத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் சத்திய சங்கரஹ, சத்தியத்திலேயே ஆசை இருக்க கூடினவன் புருஷ சிரேஷ்டன். அப்பேற்பட்ட அந்த புருஷ வியாகிரஹ புருஷ புருஷங்களிலேயே சிரேஷ்டர்களான அந்த தசரத மகாராஜா அந்த பூமியை பரிபாலனம் பண்ணார். இப்படி திருப்பி சொல்றா திவம் தேவபதிஹி, இந்திரன் எப்படி தேவலோகத்தை தேவலோக பரிபாலனம் பண்ணாரோ அதேபடி பண்ணினார் இவரும். லாஸ்ட்ல பூர்த்தி பண்றா, எப்படி பூர்த்தி பண்றானா, தைர் மந்திரி பிரம்மந்திர கிதே நிபிஷ்டைஹி வ்ரதோனுரக்தைஹி குஷலை சமர்த்தைஹி சபார்த்திவோ தீர்த்திமவாபயுக்தஹ தேஜோமயைர்கோ மந்திரகிதே. மந்திராலோசனையில மந்திரர்கள் கூட யோசனை பண்றதுல ரொம்ப ஹிதம், நல்லது மட்டும் நினைக்கிறது. நிவிஷ்டைகி ஆசை இல்லது, அனுரக்தைகி ரொம்ப ஆசையோடு இருக்கக்கூடியவர்களும், குஷலைகி புத்திமான்களா இருக்கக்கூடியவர்களும், சமர்த்தைகி சமர்த்தர்களான அந்த மந்திரிமார் இருக்காளே அவளால சூழப்பட்டு அந்த ராஜா தேஜோமயமான தேஜோமயைஹி கோபிஹி யுக்தைஹி உதிதஹ அர்க்கஹ இவ தீப்திம் அவாப. அந்த ராஜா இந்த மந்திரிகள் எட்டு மந்திரிகள் மேலும் மேலும் இருக்கக்கூடிய மந்திரிகள் வசிஷ்டர் போன்ற முனிவர்களால சூழப்பட்டு அந்த ராஜா எப்படி தெரிஞ்சாராம், தேஜோமயேர் கோர் பிரிவோதி தோர்க்கஹ அப்படின்னா தேஜோமயமான கிரணங்கள் இருக்கலவ ரேஸ், அந்த கோபிஹி யுக்தஹா ரேஸ் சன் எப்படி உதிக்குமோ சூரியன் அர்க்கஹா சூரியன் எப்படி உதிக்கும் ஜம்மன பிரகாசத்தை பரத்திண்டு உலகத்துல போய் இருட்டெல்லாம் மாத்தி அந்தகாரத்தை நீக்கி வெளிச்சத்தை தந்து பிரகாசப்படுத்துறது, அது மாதிரி அந்த தசரத மகாராஜா ஜுவலித்தாராம் சோபையை அடைந்தார் ஏன்னா சுத்திலையும் நல்லவர்கள் மட்டும் இருந்தா நம்மளும் நல்லது தானே பருத்துவோம்லவா. அப்படி மந்திரிகளும் அனுகூலமா இருந்தார்கள், ஜனங்களும் அனுகூலமா இருந்தார்கள், பத்னிகளும் அனுகூலமா, அப்படி தர்மத்தையும் பிடிச்சிருந்து கெட்டியா பிடிச்சிருந்த தசரதர் சூரியன் மாதிரி சூரிய சந்திரன மாதிரி தசரதர் ஜுவலித்தார் என்று சொல்லி இந்த ஏழாவது சர்க்கம் பூர்த்தியாவது. இத்யாஸ்ரீ ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவியே பாலகாண்டே சப்தம சர்க்கஹ. மேற்கொண்டு இப்படி எல்லாம் சந்தோஷமா இருந்தும் அவருக்கு ஒரு துக்கம் ஏற்படுறது. மேல அஸ்வமேத யாகம் என்னது பண்ணலாமா அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடிய கட்டத்தை அடுத்த சர்க்கத்துல சொல்ற, அது நாளைக்கு அனுபவிக்கலாம். ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. ஸ்வஸ்திக் பிரஜாபிஹ் பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்க்கேண மஹீமஹீஷாஹ. கோபிராமணேபியஃ சுபமஸ்து நித்யம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. காலே வர்ஷது வர்ஜன்யஹ பிருத்வீ சஸ்ய ஷாலினீ தேஷோயம் க்ஷோபரஹிதஹ. பிராமணா சந்து நிர்பயாஹ. அபுத்ராஹ் புத்ரிணஹ் சந்து, புத்ரிணஹ் சந்து பௌத்ரிணஹ. அதனா சதனா சந்து ஜீவந்து சததாம் சதம். சரிதம் ரகுநாதஸ்ய சதகோடி ப்ரவித்தரம். ஏகைகமக்ஷரம் ப்ரோக்தம் மஹாபாதகநாசனம். ஷ்ருண்வன் ராமாயணம் பக்த்யா யஃ பாதம் பதமேவ வா சயாதி ப்ரஹ்மணஸ்தானம் ப்ரஹ்மணா பூஜ்யதே சதா. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே. ரகுநாதாய நாதாய சீதாயாஃ பதயே நமஹ. யன்மங்களம் சஹஸ்ராக்ஷே சர்வதேவ நமஸ்கிருதே. விரத்தநாசோ சமபவத் தத்தே பவது மங்களம். யன்மங்களம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத் புரா. அமிர்தம் ப்ரார்த்தயானஸ்ய தத்தே பவது மங்களம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். அமிர்தோத்பாதனே தைத்யாங்க்னதோ வஜ்ரதரஸ்ய யத் அதிதிர்மங்களம் ப்ராதா தத்தே பவது மங்களம். த்ரீன் விக்ரமான் பிரக்ரமதோ விஷ்ணோரமித தேஜசஹ. யதாசீன் மங்களம் ராம தத்தே பவது மங்களம். ரிஷயசாகரா த்வீபா வேதாலோகா திசஶ்ச தே. மங்களானி மஹாபாஹோ திஷந்து தவ சர்வதா. காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகதிஸ்வபாவாத். கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயேதத். ஜானகீ காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. ஆஞ்சநேய ஸ்வாமினஹ ஜெய. ராம ராம ராம ராம ராம ராம ராம.